வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ, வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ, வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ, வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ. புள்ளிமயில் புன்னகையில் என்ன மயக்கம், அள்ளி அள்ளி கொண்டு செல்ல என்ன தயக்கம், புள்ளிமயில் புன்னகையில் என்ன மயக்கம், வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ, வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ. காவல் நின்ற மன்னவனை கைப்பிடிக்கவா, வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ, வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ. அத்திப்பழ கன்னத்திலே கிள்ளி விடவா, இந்த ஊரையெல்லாம் நான் அழைத்து சொல்லிவிடவா, அத்திப்பழ கன்னத்திலே கிள்ளி விடவா, இந்த ஊரையெல்லாம் நான் அழைத்து சொல்லிவிடவா. அள்ளி விழு துள்ளி விழ கோபம் என்னவோ, இங்கே அஞ்சி அஞ்சி கொஞ்சம் அதில் என்னவோ. வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ, வஞ்சி மகள் வாய் திறந்து சொன்ன மொழியோ.